புதையூற்றின் தேன்துளிக்கும் அருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றம் இளஞ்சிறியன் இவன் பெரியோல் பணியிடுவேல் பனிநீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்று கிடையூரா யான் காப்பன் பெருவேள்வி திழக என்றான். இது தசரதன் சொல்லக்கூடிய வாசகம், விஸ்வாமித்திரருக்கு சொல்லக்கூடிய பதில். விஸ்வாமித்திரன் கேட்டான் அல்லவா, தன்னுடைய கோரிக்கையை தசரதன் முன்பு வைத்தான் அல்லவா, அந்த கோரிக்கைக்கு தசரதன் சொல்லக்கூடிய பதில் அடங்கிய பாடல். இந்த பாடலுக்கு முந்தைய ஒரு பாடல், மிக பிரபலமான ஒரு பாடல் இருக்கிறது, அதை இந்த தொகுப்பாசிரியர் விட்டு இருக்கிறார். அது கிட்டத்தட்ட பலராலும் பல மேடைகளில் மேற்கோள் சொல்லப்படுகின்ற ஒரு பாடல். கம்பன் பலர் மேடைகளில் எல்லாம் அடிக்கடி மேற்கோளாக காட்டப்படக்கூடிய பாடல் அது. அது எதை குறித்த பாடல் என்றால், நீ உன் மகனாகிய ராமனை எனக்கு துணையாக அனுப்பு என்று விஸ்வாமித்திரன் கேட்டவுடன் தசரதன் அடைந்த துயரத்தை சொல்லக்கூடிய பாடல். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவியல் பாய்ந்த உண்ணிலாம் பெரும் புழையில் கடல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் கடல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் உண்ணிலாவிய துயரம் பிடித்துண்ட உயிர் நின்று ஊசலாட என்று அந்த பாடல் வரும். அந்த பாடலில் இரண்டு முக்கியமான உவமைகள் கம்பரால் பயன்படுத்தப்படும். அந்த உவமைகளை குறித்து வியந்து சொல்வார்கள் சொற்பொழிவாளர்கள். அதாவது தசரதன் எந்த வகையில் துயரை அடைந்தான் என்பது என்றால், அவன் உயிர் ஊசலாடக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டான். விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகள் தசரதனுடைய காதுகளில் எப்படி போய் சேர்ந்தது என்றால், ஏற்கனவே வேல் பாய்ந்து புண்ணான மார்பில் மீண்டும் நெருப்பு நுழைந்தது போல அவனுடைய செவியில் விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகள் போய் விழுந்தன என்று சொல்கிறார் கம்பர். வேல் பாய்ந்த புண்ணில் நெருப்பு நுழைந்தது போல விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகள் தசரதனுடைய செவியில் புகுந்தன என்று சொல்லி, அதனால் தசரதன் என்ன நிலைக்கு ஆளானான் என்றால், உயிர் ஊசலாடும் நிலைக்கு ஆளாகிவிட்டான். அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், கண்ணில்லான் பெற்றிழந்தான் என உழந்தான் பெருந்துயரம் காலவேளான் என்று அந்த பாடலில் அம்பர் சொல்வார். அவனுடைய துயரம் எப்படிப்பட்ட துயரமாக இருந்தது என்றால், பிறக்கும் போதே கண்ணில்லாத ஒருவன் இடையில் ஏதோ ஒரு தெய்வ வரத்தாலையோ ஏதோ ஒரு அதிசயத்தன்மையாலேயோ அந்த பார்வையை பெற்று, அந்த பெற்ற பார்வையை கொஞ்ச நாட்களிலேயே இழந்து விட்டால் அவன் எப்படி துயரப்படுவானோ அப்படிப்பட்ட துயரமாக தசரனுடைய துயரம் இருந்தது என்று கம்பர் சொன்னான். கண்ணுடைய ஒருவன், பிறவியிலேயே கண் பெற்ற ஒருவன் இடையில் கண்ணை இழப்பது என்பது அவ்வளவு தூரம் அது துன்பமயமானதன், ஆனால் அவ்வளவு தூரம் துன்பமானதல்ல. ஆனால் பிறவியில் கண்ணில்லாமல் இருந்த ஒருவன் இடையில் கண்ணை பெற்று பெற்ற கண்ணை திரும்ப இழந்து விட்டால் அது மிகப்பெரிய துயர். அதுபோல தசரதன் வெகுகாலம் புத்திரப்பேறு இல்லாமல் இருந்தான். அவனுக்கு வெகுகாலம் அந்த கவலை அவனுடைய மனத்தை வருத்தி கொண்டே இருந்தது. அந்த கவலையெல்லாம் தீரும்படியாக அவனுக்கு நான்கு புத்திரர்கள் பிறந்தார்கள். அதில் ராமன் மீது அவன் அளவற்ற அன்பை கொட்டி ராமனே தன் உயிராக நினைத்திருந்தான். அந்த ராமனை இப்போது விஸ்வாமித்திரன் தன்னோடு கூட்டி செல்ல கேட்கிறான். இப்படி ராமனை கேட்டதனால் கண்ணை ஏற்கனவே பெறாதவன் இடையில் பெற்று பின்னர் இழந்தால் எவ்வளவு துயரப்படுவானோ அப்படி தசரதன் துயரப்பட்டான் என்ற ஒரு ஓமையை பயன்படுத்தி தசரதனுடைய மனநிலையை கம்ப விவரிக்கிறார் அந்த பாடல். அது மிகவும் பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடலை தொகுப்பாசிரியர் விட்டுவிட்டார். அதை விட்டுவிட்டு அதற்கு அடுத்த பாடலாகிய தசரதனுடைய விடை அடங்கிய ஒரு பாடலை சொல்லி தசரதன் விசுவாமித்திரனுக்கு என்ன பதில் சொன்னான் என்ற பாடலை சொல்லுகிறான். அந்த பாடல் தான் இந்த பாடல். உடைவூற்றின் தேன் சொலிக்கும் நறுந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படைவூற்றம் இளன் சிறியன் இவன் பெரியோர் பணி இதுவேல் பணிநீர் கங்கை உடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகழ் செய்யும் இடையூற்றுக் கிடையூரா யான் காப்பேன் பெருவேள்வி எழுக என்றார். சுவாமுத்திரனை நோக்கி சொல்லுகிறார், பெரியோர் என்று விழிக்கிறார். பெரியவரே, ஐயா பெரியவரே என்று சொல்லிவிட்டு தசரதன் பேசுவதை கம்பர் சொல்லுகிறார். உடையூற்றும் தேன் துளிக்கும் நருந்தாரான், அந்த சொற்றொடர் தசரதனை குறிக்கிறது. தொடைவூற்றும் தேன் துளிக்கும் நருந்தாரான், தொடை என்பது இங்கு தேன் அடையை குறிக்கிறது, கொடுக்கப்படுவதால் அதற்கு தொடை என்று குறிக்கும். தொடை என்பது மாலையையும் குறிக்கும், மாலை என்ற பொருளை குறிப்பதற்கும் தேன் அடையை குறிப்பதற்கும் செய்யுள்களில் வரக்கூடிய அந்த எதுகை மோனைகளை குறிப்பதற்கும் அந்த தொடை என்ற வார்த்தை இலக்கிய வழக்காக இருக்கிறது. கொடுக்கப்படுவதனால் மாலைக்கு தொடை என்று பெயர். கொடுக்கப்படுவதனால் தேனீக்களால் மரக்கிளைகளில் கொடுக்கப்படுவதனால் தேனடைக்கு தொடை என்ற சொல் வருகிறது. செய்யுளில் எதுகையும் மோனையும் கொடுக்கப்படுவதனால் அந்த எதுகை மோனைகளுக்கு தொடை என்ற சொல் வழக்கில் சொல்லப்படுகிறது. இப்படியாக தொடை என்ற சொல் பல்வேறு விஷயங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு இங்கு தொடை என்பது தேனடையை குறிக்கும் விதமாக பயன்படுத்தப்படுகிறது. தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நருந்தாராம், அந்த தேனடையில் இருந்து ஊற்றாக சுரந்து கொண்டிருக்கின்ற தேனை போல தேன் துளிக்கின்ற நருந்தாராம். அசரதனுடைய மார்பில் அணியப்பட்ட மாலையில் இருந்து தேன் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால் தேன் அடையில் இருந்து தேன் சொட்டுவது போல இருக்கிறது என்று கம்பர் சொல்லுகிறார். தொடை ஊற்றின் என்றால் தேன் அடையின் ஊற்றை போல என்றார். அந்த இன் என்னும் அந்த இடைச்சொல் ஓம உருவாக வருகிறது. தொடை ஊற்றின் என்றால் தேன் அடையின் ஊற்றை போல என்றார். ஊற்று இன் என்பது போல என்றார். தொடை ஊற்றின் தேனடையின் ஊற்றை போல தேன் துளிக்கும், தேன் சொட்டுகின்ற அல்லது தேன் துளிக்கின்ற நருந்தாரான் வாசமிக்க மலர் மாலையை அணிந்த தசரதன் தாரை உடையவன் தாரான் என்று அது அந்த தார் என்ற அந்த பெயர் சொல்லில் இருந்து உருவாகக்கூடிய இன்னொரு பெயர் சொல். தாரை உடையவன் தாரான், தாரை அணிந்திருப்பான். அப்படிப்பட்ட அந்த தசரதன் ஒரு வண்ணம் துயரம் நீ ஒரு விதத்தில் அப்படியே கொஞ்சம் தன்னை தேற்றிக் கொண்டு மனத்துக்குள் அந்த துயரத்தை தாங்கிக் கொண்டு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பிக்கும். ஒரு வண்ணம் ஒருவாறாக துயரம் நீ அவன் சிந்தித்திருப்பான். அந்த குறுகிய காலத்திற்குள் சிந்தித்திருப்பான். அவன் மிகப்பெரிய கவலைக்குள்ளாகி விடுகிறான். பெரிய துன்பம் வந்து அவனை உலுக்குகிறது. தன் மகனை கேட்கிறானே, பாலகனை பயங்கர அரக்கர்களை கொள்வதற்கு அழைத்து போக இந்த முனிவன் வந்திருக்கிறானே என்று அவன் நடுநடுங்கி உள்ளுக்குள் பெரும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறான். அப்படி அவன் துயரப்படுகின்ற அந்த நேரத்திற்குள்ளேயே அவன் மனத்திற்குள் சிந்தித்திருப்பான், இந்த முனிவனை என்ன சமாதானம் சொல்லி ராமனை அனுப்பாமல் அவனை அரண்மனையிலேயே வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று அவன் அதற்குள் அவன் சிந்தித்திருப்பான். அப்படி அவன் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். அப்படி வந்ததை கம்பர் அந்த ஒரே வாசகத்தில் சொல்லிவிடுகிறார், ஒரு வண்ணம் துயரம் நீ. ஒரு முடிவுக்கு அவன் வந்ததனால் ஓரளவு துயரம் அவனுக்கு நீங்கிவிட்டது. இந்த முனிவனை நாம் சமாளித்து விடலாம், சமாளித்து ராமனை போகாமல் நம்முடனேயே வைத்துக் கொள்ளலாம், ராமனை அனுப்புவதை தவிர்த்து விடலாம் என்று அவனுக்கு ஒரு உறுதி தோன்றிவிட்டது. அதனால் ஒரு வண்ணம் துயரம் நீ ஒருவாறாக அவனுடைய அந்த கவலை நீங்க பெற்று அவனை நோக்கி சொல்கிறான், விசுவாமித்திரனை நோக்கி சொல்கிறான், பெரியோய் பெரியவரே படை ஊற்றம் இளன் சிறியன் இவன். படை ஊற்றம் இளன், ஊற்றம் என்ற வார்த்தை இங்கு கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தையாக. ஊற்றம் என்றால் ஒன்றில் வெகுகாலம் பயின்று பயின்று பயிற்சி செய்து செய்து திறமை பெறுவதுதான் ஊற்றம். அவர் ஊற்றமிக்க பேச்சாளர் என்று ஒருவரை குறித்து நாம் பேசி சொல்கிறோம் என்றால், பாராட்டி சொல்கிறோம் என்றால், அவர் அநேக மேடைகளில் பேசி பேசி அவருக்கு பேச்சு என்பது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது என்றார். ஊற்றமிக்க பேச்சாளர் என்றால் பேச்சு பயிற்சி அவருக்கு மிக நிரம்ப இருக்கிறது என்று. அதே போல படை ஊற்றம் இளன் என்றால் படை பயிற்சி மிகுந்தவன் அல்லன், படையை பயன்படுத்தி அதிக பழக்கம் பெறாதவன் என்று அர்த்தம். படை ஊற்றம் இளன், படை ஊற்றம் இல்லாதவன் நீ கேட்ட அந்த ராமன் சிறியன். அது மட்டுமல்ல மிகவும் இளவயது உடைய, தகுந்த வயதும் அவனுக்கு வரவில்லை, தகுந்த படைப்பயிற்சியை அவன் இன்னும் பெறவில்லை. படையை பயன்படுத்தி படையில் தேர்ச்சி பெறாதவன், படை ஊற்றம் இல்லை, படை தேர்ச்சி அவன் பெறாதவனாக இருக்கிறான் இவன் என்பது அங்கு அந்த ராமனை சிறியன். இவன் பெரியோய், பெரியவரே, பணி இதுவேல், இதுதான் உம்முடைய பணியாக இருக்கும் என்றான். அதாவது வேள்வியை காப்பதுதான் உம்முடைய பணி என்றார். நீ நாடி வந்தது உம்முடைய வேள்வியை காப்பதற்குத்தான் என்றால் இதுவே இதுதான் உம்முடைய பணி என்றால், பணிநீர் கங்கை புடைவூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கிடையூறா யான் காப்பேன். அந்த யான் காப்பேனே நம்ம முதல்ல எடுத்துக்கோம். இதுதான் உம்முடைய பணி என்றார். அதாவது வேள்வியை காப்பதுதான், யாகத்தை பாதுகாத்து உம்முடைய யாகத்தை பூர்த்தி செய்வதுதான் நீர் நாடி வந்த பணி என்றால், அதற்கு பாதுகாப்பாக நாங்கள் வர வேண்டும் என்பதுதான் நீர் எமக்கு பணிக்கின்ற வேலையாக இருந்தது என்றால், அதற்கு ராமன் ஏன் நானே வருவேன், யான் காப்பேன், நான் காப்பேன், நான் எப்படி காப்பேன் என்றால், யார் வந்தாலும், யார் வந்து தடை செய்தாலும், இடையூறாக பூர்த்தி யார் புகுந்தாலும், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து அந்த தடைகளை எல்லாம் விலக்கி நான் உன்னுடைய வேள்வியை காத்து முடித்து பூர்த்தி பண்ண வைப்பேன் என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட இடையூறு வந்தாலும் நான் காப்பேன் என்பதற்கு அவன் மிகப்பெரிய இடையூறை எல்லாம் சொல்கிறான். பணிநீர் கங்கை புடையூற்றும் சடையானும், தலையில் இருந்து கங்கை ஒரு பக்கம் ஊற்றுகிறதல்லவா, அந்த சடையை உடைய அந்த சிவபெருமானும் நான்முகனும் நான்கு முகங்களை உடைய அந்த பிரம்மதேவனும் புரந்தரனும், புரந்தரன் என்ற வார்த்தை இந்திரனை குறிக்கிறது. அந்த தேவலோக தலைவனாகிய தேவர்களின் வேந்தனாகிய அந்த இந்திரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறா யான் காப்பேன். இவ்வளவு பெரியவர்கள் வந்து புகுந்து இடையூறு செய்தால் கூட நான் அந்த இடையூற்றுக்கு இடையூறாக இருந்து உன்னுடைய வேள்வியை காத்து ரட்சிப்பேன் என்று சொல்கிறேன். விஸ்வாமித்திரர் சொன்னது அரக்கர்கள் வந்து இடையூறு செய்கிறார்கள் என்று சொல்கிறார். அரக்கர்களை விட வலிமை வாய்ந்தவர்கள் இவர்கள். சிவபெருமானாக இருந்தாலும் சரி, நான்முகனாக இருந்தாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, அரக்கர்களை விட வலிமை வாய்ந்தவர்கள் தான். அரக்கர்கள் என்ன, சிவபெருமானே வந்து இடையூறு செய்தாலும் சரி, நான்கு முகங்களை உடைய அந்த பிரம்மதேவனே வந்து இடையூறு செய்தாலும் சரி, தேவர்களின் தலைவனாகிய இந்திரனே வந்து இடையூறு செய்தாலும் சரி, அந்த இடையூறுக்கு இடையூறாக நான் அந்த வேள்வியை காத்து உன்னுடைய வேள்வி பூர்த்தி பண்ண வைப்பேன் என்று தசரதன் விஸ்வாமித்திரனுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். அங்கு சிவபெருமானை சொல்லக்கூடிய வார்த்தை அந்த அந்த சொற்றொடர் மிக அழகான சொற்றொடராக இருக்கு. பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையான் என்று சிவபெருமானுக்கு குறிக்கப்படுகிறார். பனி நீர் கங்கை, பனி நீர் என்றால் குளிர்ந்த நீர் என்றார், பனி என்றால் குளிர்ச்சி, குளிர்ந்த நீரை உடைய கங்கை புடையூற்றும் சடையார். புடை என்றால் பக்கம் என்றார். நீங்கள் இந்த புடை என்ற வார்த்தை இப்போது கூட வழக்கத்தில் சில சொல்வதை கேள்விப்பட்டு சுழல வந்தார் என்றெல்லாம் சொல்லுவார். அந்த அரசியல் தலைவர் தொண்டர்கள் புடை சுழல வந்தார், புழலிகள் புடை சூழ அந்த நாயகி வந்தாள் என்றெல்லாம் நீங்கள் கதைகளில் வாசித்திருக்கிறது. நடைமுறையில் கூட சிலர் பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறது. புடை என்றால் பக்கம், புடை சூழ வந்தார் என்றால் பக்கங்களில் அவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க அவர் வந்தார் என்றார். சூழ்ந்து வர, மற்றவர்கள் புடை சூழ பக்கத்தில் சூழ்ந்து வர அவர் வந்தார், அந்த தலைவர் வந்தார் அல்லது அந்த அரசி வந்தார். கோழிகள் புடைசூழ அந்த அரசி வந்தாள், அல்லது தொண்டர்கள் புடைசூழ அந்த தலைவர் வந்தார். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை இருக்கிறது. புடை என்றால் பக்கம், பனிநீர் கங்கை புடை ஊற்றும் சடையா, அவருடைய தலையில் இருந்து கங்கை பக்கத்தில் அப்படியே ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சடையை உடையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சடையான் நான்முகனும், நான்முகன் சதுர்முகம் முகன் என்று அவனை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். நான்கு முகங்களை பிரம்மத்தில் அந்த நான்முகனும் புரந்தரனும் இந்திரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறா யான் காரணம். இங்கு ஒரு கேள்வி வரலாம், அரக்கர்கள் தானே பொதுவாக யாகத்தை வந்து அழிப்பார்கள், அரக்கர்களை இடையூறாக வரக்கூடிய அரக்கர்களை நான் அழித்து ஒழித்து விரட்டி அடித்து உன்னுடைய வேள்வியை நான் காப்பேன் என்று சொல்வது தானே சரியாக இருக்கும். இப்படி தெய்வங்களை எல்லாம் எதற்கு தசரதன் சொல்லி இருக்கிறார் என்று ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு விடையாக நாம் என்ன பார்க்கலாம் என்றால், சிவபெருமான் யாகத்தை காப்பவனா என்றால் யாகத்தை காப்பவன் தான். அவன் யாகத்தை அழிக்கக்கூடியவன் அல்ல. யா அவனை நினைத்து செய் யாகம் செய்தால் அவன் யாகத்தை காப்பான். ஆனால் சிவபெருமான் யாகத்தை அழித்தும் இருக்கிறான். அவனுடைய புராணங்களில் நாம் பார்க்கிறோம், தக்கன் என்ற ஒருவன் ஒரு வேள்வி செய்தான், சிவபெருமானை மதிக்காமல் வேள்வி செய்தான். சிவபெருமான புராணத்தில் வரக்கூடிய கதை. அந்த தக்கன் சிவபெருமானை மதிக்காது செய்த அந்த வேள்வியை அழித்து வரும்படி வீரபத்திரர் என்பவனை சிவபெருமான் அனுப்பி வைத்ததாக சிவபுராணத்தில் கதை வருகிறது. ஆக சிவபெருமான் ஒரு வேள்வியை அழிக்கக்கூடியவனாக இருப்பதனால் அவனை இங்கு சொல்கிறான். அப்படி வேள்வியை அழிக்கக்கூடிய தன்மை பெற்ற அந்த சிவபெருமான் இன்னொரு வீரபத்திரரை படைத்து அனுப்பி வைத்தாலும் சரி, அல்லது அவனே நேரடியாக வந்தாலும் சரி, இன்னொரு விதத்திலும் சிவபெருமானால் ஒரு வேள்வி அழிந்திருக்கிறது. அதுவும் ஒரு கதையில் வருகிறது. சிவபெருமானினுடைய தலையில் இருந்து கங்கை பொங்குகிறது அல்லவா, பொங்கி வரக்கூடிய அந்த கங்கை ஒரு ஆசிரமத்தின் வழியாக போய் அங்கு சானு முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருடைய வேள்வியை சிவபெருமானுடைய தலையில் இருந்து வந்த அந்த கங்கை புகுந்து அணைத்து விட்டதாக ஒரு கதை வரும். ஆக சிவபெருமானால் வேள்வி அணைந்து போனதற்கு அழிந்து போனதற்கு சில உதாரணங்கள் இருப்பதனால் தசரதன் அந்த சிவபெருமானை இங்கு எடுத்து சொல்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்தாலும் சரி, நான்முகன் வந்தாலும் சரி, நான்முகனை இங்கு ஏன் சொல்கிறார் என்றால், நான்முகனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் ஆகாது. விஸ்வாமித்திரன் தானே வந்து உதவி கேட்கிறான் தசரதனிடம். நான்முகன் ஒருவேளை விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை அழிப்பதற்கு வரலாம். ஏனென்றால் நான்முகனுக்கு இணையாக படைப்பு தொழிலை செய்தவர் விஸ்வாமித்திரன். நான்முகன் தான் சொர்க்கங்கள் நரகங்கள் உலகங்கள் அனைத்தையும் சிருஷ்டி செய்யக்கூடிய சிருஷ்டி கர்த்தா. ஆனால் விஸ்வாமித்திரர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி தானே ஒரு சொர்க்கத்தை படைத்தார். நான்முகனுடைய படைப்பு ஆற்றலுக்கு இணையாக தன்னுடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி தான் ஒரு சொர்க்கத்தை படைத்தார் விஸ்வாமித்திரர். அதனால் விஸ்வாமித்திரர் மீது நான்முகனுக்கு ஒரு விதத்தில் கோபம் இருக்கலாம். படைப்பு தொழில் நம்முடைய தொழில் தானே, அந்த சிருஷ்டி வேலையை இந்த விஸ்வாமித்திரன் எப்படி செய்யலாம் என்று விஸ்வாமித்திரர் மீது அந்த பிரம்மதேவனுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். அதனால் அவர் வந்து ஒருவேளை விஸ்வாமித்திரருடைய வேள்வியை அழிக்கலாம், அந்த பிரம்மதேவன் வந்து அழிக்கலாம். அதை உட்கொண்டு தசரதன் சொல்கிறான், அந்த நான்முகன் உன் மீது பகை கொண்டிருக்கக்கூடிய அந்த நான்முகன் வந்தாலும் சரி, புரந்தரன் அல்லது இந்திரன் வந்தாலும் சரி, இந்திரனுக்கு ஒரு பெரிய வேலை என்னவென்றால், ஒருவர் அளவுக்கு அதிகமாக வேள்வி செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த வேள்வியை கெடுப்பதற்கே அவன் எப்போதும் முயற்சி செய்வான். இது நாம் பல புராணங்களில் பார்க்கிறோம். ஏன் அவன் அவ்வாறு வேள்வியை வந்து கெடுக்கிறான் என்றால், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேள்வியை 1000 தடவை செய்து விட்டால் அவருக்கு இந்திர பதவியை பெறக்கூடிய தகுதி வந்துவிடும். இந்திரனுடைய பதவி காலியாகிவிடும். இந்த 1000 வேள்வி செய்தவர் புதிய இந்திரனாக பதவியேற்றுக் கொள்வார். இதனால் 1000 வேள்வி யாரும் செய்து குடிக்காத வண்ண அவன் இடையில் புகுந்து தடுப்பான், தடை செய்வான். அழகான தேவ மங்கையர்களை அனுப்பி அவர்கள் பால் அந்த முனிவர்கள் மனத்தில் காமம் உண்டாகும்படி செய்து வேள்வியை கெடுப்பான். இல்லாவிட்டால் வேற எந்த வகையிலையாவது வந்து வேள்வியை கெடுப்பான். இந்திரனுக்கு சொந்தமானவை தான் மேகங்கள் எல்லாம். அந்த மேகங்களை அனுப்பி அந்த மேகங்களால் பெரும் மழை பொழிய வைத்து அந்த வேள்வியை அவன் அணைத்து விடுவான். இப்படியாக இந்திரன் வேள்வியை கெடுக்கக்கூடியவன் தான், அவனுடைய இயல்பு அதுதான். அதனால் இந்திரனையும் இங்கு தசரதன் சொல்கிறான். இப்படி வேள்வியை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சிவபெருமானானாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு இப்போது புதிய பகைவனாகிய பகைவனாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த நான்முகனாக இருந்தாலும் சரி, அவர்கள் புகுந்து செய்யக்கூடிய இடையூற்றுக்கும் இடையூறாக நான் காப்பேன் என்று தசரதன் விஸ்வாமித்திரருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். நீ ராமனை அழைத்து செல்ல வேண்டியதில்லை, என்னை கூட்டி செல், நான் உனக்கு துணையாக வரி, பெரு வேள்விக்கு எழுக என்றான். வா கிளம்புவோம், இப்போதே கிளம்புவோம், தாமதிக்கவே வேண்டியதில்லை, இப்போதே நான் வருகிறேன், நீ எழுக, வா புறப்படுவோம் என்று விஸ்வாமித்திரனை நோக்கி தசரதன் சொல்லுகிறான். இங்கு இந்த இடையூற்றுக்கு இடையூறா என்ற அந்த வாசகம் கவனிக்கத்தக்க ஒரு வாசகம். இடையூற்றுக்கு இடையூறுதான், அதாவது அவர்கள் இடையூறு செய்கிறார்கள், அந்த இடையூறுக்கு இடையூறாக நான் காப்பேன். அது ஒரு அழகிய சொற்றொடர், ஒரே சொல்லையே அதற்கு எதிராக பயன்படுத்துவது. இது ஒரு உத்தி. இப்போது கூட நீங்கள் சில திரைப்படத்தில் நாயகர்கள் கூட இந்த பாணியில் நீங்கள் பேசுவதை கேட்டிருக்கலாம். நான் கெட்டவனுக்கு கெட்டவன் என்றெல்லாம் அவர்கள் சவால் விடுவார். அப்படியெல்லாம் சவால் விடுகிற தன்மையை நாம் பார்க்க முடியும். நெருப்புக்கு நெருப்பு என்றெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு சவால் விடக்கூடிய தன்மையை பார்க்க இப்படியாக சொல், அப்படி ஒரு பாணி தான் இந்த இடையூற்றுக்கு இடையூறாக சொல்லும் என்று சொல்லும். இதே போல இன்னொரு இடத்தில் கம்பர் சொல்லியிருக்கிறார். ராமன் காட்டுக்கு போகும்போது இலக்குவன் கோபித்து கொதித்து எழுகிறான், உன்னை காட்டுக்கு அனுப்பியவர்களை எல்லாம் நான் என்னுடைய வில்லுக்கு பலியிடப் போகிறேன், என் அண்ணனாகி நீ காடாழ்வதா, அது கூடவே கூடாது என்று அவன் கோபித்து தன்னுடைய வில்லை வளைத்து போர் தொடுக்க ஆயத்தமாகிறான். அப்போது ராமன் சொல்கிறான், இலக்குவனை நோக்கி சொல்கிறான், தம்பி கோபப்படாதே, எல்லாம் விதியால் நடந்தது, விதியால் நடக்குகின்ற காரியத்திற்கு நாம் யார் மீதும் கோபப்படுவது தகாது என்று விதியின் மீது பழி போட்டு ராமன் அப்போது பேசுகிறான். ராமன் அப்போ அப்படி சொன்னதற்கு இலக்குவன் என்ன சொல்கிறான் என்றால், விதிக்கு விதியாக என்னுடைய வில் வேலை செய்யும் என்று சொல்கிறான். விதி என்றால் நீ சொல்கிறார், அந்த விதிக்கும் விதியாகும் என் வில் என்று அவன் சொல்வதாக ஒரு இடத்தில் சொல், அந்த விதிக்கு விதியாகும். அதே போல இங்கு இடையூற்றுக்கு இடையூறா என்று, இதை போல ஒரு வார்த்தையே அதற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு யுத்தி. அந்த யுத்தியில் பல கவிதைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதுல மிக குறிப்பான ஒரு கவிதை என்னவென்று கேட்டால், கண்ணதாசன் பாடிய ஒரு கவிதை. நேரு மறைந்த போது, பண்டித ஜவஹர்லால் நேரு மறைந்த போது ஒரு இரங்கல் கவிதை கண்ணதாசன் அடிக்கிறார். அதில் ஒரு வாசகம் வரும். என்ன வாசகம் என்றால், சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரோகம். அதாவது சாவுக்கே சாவு, தீக்கே தீ மூட்டுதல், அப்படி ஒரு சொற்றொடர் அதில் வரும். இதற்கெல்லாம் இந்த பழைய இலக்கியங்கள் தான், இப்படியெல்லாம் புதிய கவிஞர்கள் பாடுவதற்கு ஒரு உந்துதலா இருந்தது பழைய இலக்கியங்களில் வரக்கூடிய இந்த சொற்றொடர்கள் தான். இதற்கெல்லாம் மூலம் யார் என்று கேட்டால், அம்பனுக்கே மூலம் யார் என்று கேட்டால் நமது வள்ளுவர் தான். வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார், நீங்கள் அந்த குறள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இடும்பைக்கு இடும்பை படுப்ப, இடும்பைக்கு இடும்பை படாதவர். அங்கு அவர் சொல்லுகிறார், துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள் யார் என்றால் துன்பத்திற்கு துன்பப்படாதவர்கள் என்று கம்பது வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த பாணிதான் இங்கு இடையூற்றுக்கு இடையூறா யான் காப்பேன் என்று தசரதன் சொல்லக்கூடிய பாணி. துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா, அதை போன்ற ஒரு பாணிதான், இடையூற்றுக்கு இடையூறாக நான் காப்பேன், பெரு வேள்விக்கு எழுக என்று தசரதன் விஸ்வாமித்திரனிடம் சொல்கிறார். என்னுடைய மகன் உன்னுடன் வர வேண்டிய தேவையில்லை, அவன் மிகவும் இளையவன், படை பயிற்சி இல்லாதவன், இன்னும் அவன் படைக்கல பயிற்சி போதுமான அளவு பெறவில்லை, நான் வருகிறேன், உன்னுடைய வேள்விக்கு எதிராக அந்த சிவன் வந்தாலும் சரி, வேறு எவன் வந்தாலும் சரி, நான் அந்த தடையெல்லாம் தகர்த்து உன்னுடைய வேள்வியை காத்து ரட்சிப்பேன். ஆ செல்வோம், இப்போதே செல்வோம் என்று சொல். இதுதான் இந்த பாடலின், இது சந்தேகங்கள். ஐயா இதுல திருமலை விட்டுட்டாரு லிஸ்ட்ல அவரு, அது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல எது எது புரியல. திருமலை விட்டுட்டாரு. கேள்விய அழிச்சதா எந்த இடத்துலயும் வரலாறு இல்ல. அதனால அதனால அவர் இங்க அவருடைய புராணங்கள்ல திருமால் எங்கேயாவது போய் யாருடைய வேள்வியை அவரு கெடுத்ததாக அல்லது அழித்ததாக நம்ம புராண கதையில பார்க்கல, எங்கேயும் பார்க்க முடியல. அதனால அவரை சொல்லல. அதாவது ஒரு இது பொதுவா எடுத்துக்கொள்ளலாம், இவ்வளவு பெரியவர்கள் வேள்விக்கு இடையூறாக வந்தாலும் நான் உன்னுடைய வேள்வியை காப்பேன் என்று சொல்வதாக பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அப்படி பொதுவாக சொல்வதில் கூட இவர்கள் வேள்வியை அழிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு உள்ளடக்கம் இருக்கிறது. அப்படி உள்ளடக்கத்தை உள்ளடக்கிதான் கம்பர் இந்த சொற்றொடரை பயன்படுத்தி, அப்படி உள்ளடக்கத்தை அடக்கி சொல்லும் போது திருமாலை இங்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் திருமால் அப்படி எந்த வேள்வியையும் இதுவரைக்கும் கெடுத்ததாக புராண கதைகள் இல்லை. அதனால் திருமாலை இங்கு அல்லது பொதுவாக சொல்வதா இருந்தால் அந்த மூன்று மும்மூர்த்திகள் வந்தாலும், சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற அந்த மும்மூர்த்திகள் வந்தாலும் கூட உன்னுடைய வேள்வியை நான் காப்பேன் என்று பொதுவாக சொல்லும் போது அவர்கள் மிக பெரியவர்கள், அப்படி பெரியவர்கள் வந்தாலும் கூட உன்னுடைய வேள்வியை நான் காப்பேன் என்று பொதுவான ஒரு அர்த்தம் நாம் எடுத்துவிட்டு அந்த பாடலுக்கு பொருள் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி திருமாலை தவிர்த்து விட்டு சொல்வதனால் இங்கு ஒரு உள்ளடக்க பொருள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளும். என்ன உள்ளடக்கம்? சிவனும் வேள்வியை அழித்து இருக்கிறான், இந்திரனும் வேள்வியை தொடர்ந்து அழிக்கக்கூடிய இயல்புடையவன், நான்முகனும் உன்னுடைய வேள்வியை அழிப்பதற்கான தன்மை உடையவனாக மாறியிருக்கிறான். ஏனென்றால் உன்பால் அவன் கோபம் கொண்டிருக்கிறான். இப்படியாக ஒரு உள்ளடக்கத்தை வைத்து கம்பர் பாடு. இது ஃபர்ஸ்ட் முதல் லைன் மட்டும்தான் கொஞ்சம் இதுல கஷ்டமா இருக்கு. தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நறுந்தாரான் அப்படிங்கிறதுல வந்து நீங்க சொன்ன அர்த்தம் புரிஞ்சுது. தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நறுந்தாரான், நறுந்தாரான்னா தாரான்ங்கிறது மாலை இல்லையா? நறுமை, நறும் நறும்னா வாசம், வாசம் நறு நறு நறுமை என்ற நறுமைங்கிறது வாசம், நறுமை தாரான்ங்கிறது மாலை. ஓகே. மாலை, தார் என்பது மாலை, தாரை உடையவன் தார், ஓகே. தாரை அணிந்து அணிந்திருப்பவன் தார், தார் என்றால் மாலை. இப்போது கூட நாம் நறும் நறு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்ல, நறு மனம் என்று சொல்லுவோம். அது நறுமை என்றாலே வாசம்தான், அதுக்கு இன்னும் கூடுதலாக சொல்வதற்கு நறுமணம் என்று சொல்லுவோம். நறுமுகைன்னு சொல்லுவோம். நறுமுகை, அந்த வார்த்தை எல்லாமே. நறுமுகை வாசமுடைய மலர் மொட்டு என்றார். சினிமா பாடல் கூட இருக்கு, நறுமுகையே நறுமுகையே ஆமா, ஒரு பாட்டு. இப்ப ரீசெண்டா வந்த படம், அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படம் தான். இந்த அடைமொழி, அம்பனுடைய சொல்லுங்க. இது இவரோட அடைமொழியா கருதலாமா? அது எதுக்கு இதுல பயன்படுத்துறாரு இந்த வரியில? அது அந்த தசரதனி. தொடையூற்றின் ஆமா, தாரான் தசரதன். என்று. ஆமா, தசரதனை இது கம்பரே சொல்லுகிறார். கம்பர் சொல்லக்கூடிய தசரதனை பற்றி சொல்லும் போது கம்பர் சொல்லுகிறார், அவன் அப்படிப்பட்ட மாலையை அணிந்த தசரதன் ஒருவாறு துயரம் விஸ்வாமித்திரன் நோக்கி பேச தொடங்குகிறார். இதுல இது ஏதாவது கம்பனே சொல்லக்கூடும். இதுல ஏதாவது இதுக்கு ஏதாவது இதுல சிறப்பு உரி, இருக்குது? அதாவது இது வந்து என்னன்னா, பொதுவாக மாலையிலிருந்து தேன் வழிகிறது என்று சொல்லுவது ஒரு மரபு. அப்படிப்பட்ட மாலையை அரசர்கள் அணிந்திருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஏன் அப்படிப்பட்ட மாலையை அணிய வேண்டும்? அது அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மாலையை அணிந்திருக்கிறார்கள், அதிலிருந்து தேன் சொட்டிக்கொண்டே இருக்கிறது என்றால் அவர்கள் மேலெல்லாம் தேன் ஓடுகிறது என்று அர்த்தம். நாம் வீட்டில் கொஞ்ச அளவு தேன் வாங்கி அதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கைகளில் பட்டு விட்டாலே அல்லது மேலே சிந்தி விட்டாலே நமக்கு கொஞ்சம் அது அசௌகரியமாக இருக்கிறது. அந்த தேன் ஒரு மாதிரியாக நமது உடலுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஆனால் இங்கு தேனடையிலிருந்து தேன் மொழிவது போல மாலையிலிருந்து தேன் மொழிகிறது என்று சொல்லுகிறார். இது இப்படி சொல்லுவது ஒரு மரபு. ஏன் இப்படி அரசர்கள் இப்படி மாலைகளில் தேன் மொழித்து கொண்டே இருப்பதாகவும் அதை பெறுவதற்காக வண்டிகள் எல்லாம் வந்து மொய்ப்பதாகவும் சொல்லுவார். அது இன்னும் பெரிய தொந்தரவு. தேன் மொழிவதே ஒரு தொந்தரவு தான். அது நசநசை என்று இருக்கும், உடம்பு நசநசை என்று இருக்கும். அதுவே ஒரு தொந்தரவு தான். இன்னும் கூடுதலாக கவிஞர்கள் பாடுவார்கள், வண்டுகள் வந்து மொய்க்கின்ற மாலையை அணிந்தவனே என்று பாடுவார். வண்டுகளும் வந்து மொய்த்து விட்டால் சொல்லவே வேண்டியதில்லை. அங்கு அரசவையில் அவனால் இருக்கவே முடியாது. அந்த வண்டுகளை ஓட்டுவதுதான் அவனுக்கு வேலையாக இருக்குமே தவிர அவைக்கள நடவடிக்கைகளில் அவனால் கவனம் செலுத்த முடியும். இதுதான் யதார்த்தம். ஆனாலும் புலவர்கள் இப்படி பாடுவார்கள். காரணம் என்னவென்றால், அவன் சும்மா இருக்கும் போது கூட அந்த வண்டுகளுக்கு கூட அவன் தேனை வழங்கி கொண்டே இருக்கிறான். அவ்வளவு தூரம் கொடையாளியாக அவன் இருக்கிறான். அவ்வளவு தூரம் அவனிடம் அந்த ஈகை பண்பு இருக்கிறதாம். அதை சொல்வதற்காக, அப்படிப்பட்ட அரசனாக அவன் இருக்கிறான் என்று சொல்வதற்காக இப்படி சொல்வது புலவர்களுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை ஒட்டி கம்பரும் என்று சொல்றான். இப்படி சொல்வதனால் தேன் துளிக்கின்ற மாலை அணிந்தவன் என்பதனால் பண்டுகளுக்கெல்லாம் அவன் தேனை கொடுத்து கொண்டே இருக்கிறான். சும்மா இருந்து கொண்டு இருக்கும் போது கூட அவன் சர்ப்ப பிராணிகளாகிய அந்த வண்டுகளுக்கு உணவூட்டி கொண்டு இருக்கிறான். அவ்வளவு ஈகை பண்புடையவனாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் விஸ்வாமித்திரனை சும்மா விடுவானா என்ன? விஸ்வாமித்திரன் வந்து உதவி கேட்கும் போது சும்மா விடுவானா என்ன? ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு உதவியே செய்வான் அவன் என்பது தோன்றும் விதமாக அந்த ஒரு வாசகத்தை கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் சுற்றி வளைத்து சொல்லக்கூடிய ஒரு சமாதானம் தான். ஆனா இயல்பில் அப்படி சொல்லுவதற்கு சொன்னதற்கு காரணம், மிக முக்கிய காரணம், அந்த தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நறுந்தாரான் என்று சொல்வது. அரசர்கள் மாலை அணிந்து இருப்பார்கள். அங்கு அந்த தொடை என்றதெல்லாம் வந்ததற்கு காரணம் அங்கு இடை புடை படை என்றெல்லாம் எதுகை அடுத்து அவருக்கு தொடர்ச்சியாக வந்து நிற்கிறது. அப்படி நிற்கும் போது இயல்பாக தொடை என்ற எதுகையும் வந்து வாய்த்துவிடும். அது இயல்பாக அமைந்த ஒரு சொற்றொடராக வந்து நம்பருக்கு அமைந்துவிடும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பூ அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தமன் அர்த்த கூட இருக்கலாம் இல்லைங்களா? ஆமா, அது அது புதிய பூவில் தானே தேன் வரும். கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்றால் தேன் வருவது. அதனால் புதிய மாலையை அவன் அணிந்திருக்கிறான். அரசர்கள் புதிய மாலையை தான் அணிவார்கள். மற்றவர்கள் தான் வாடி ஏழைகள் மாலை வாங்க காசு இல்லாதவர்கள் தான் 2 நாள் 3 நாள் ஆகிய வாடிய மாலைகளை வாங்குவார்கள். அவர்கள் மாலையே அணிய மாட்டார்கள். ஆனால் அரச தீரத்தில் இருக்கக்கூடியவன் மன்னாதி மன்னன், அவன் புதிய மாலையை அணிவதற்கு சொல்ல வேண்டுமா? இது நல்ல, இது கூட நல்ல அர்த்தமா இருக்கு. அதாவது காலங்காத்தால் அப்பயே தோட்டத்திலிருந்து எடுத்து உடனே செய்த மாலையை உடனே எடுத்து போட்டு கொண்டிருந்தா அது அது சொல்லலாம் இல்லையா? அப்ப தோட்டத்துல தான் இருந்தது, அப்ப தேன் எல்லாம் குடிச்சுட்டு இருந்தது, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்படியே எடுத்துட்டு வந்து நியாயமா அங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அதுல தேன் எல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் தொடச்சிட்டுதான் அந்த பூவை கட்டியிருப்பாங்க. என்றால் அரசன் மீது அசௌகரியம் உண்டாகி விடக்கூடாது. அரசன் மீது அந்த தேன் படிந்து அந்த காலத்தில் இந்த சட்டை போடக்கூடிய வழக்கம் எல்லாம் கிடையாது. அணிகலன்கள் அணிந்திருப்பார்கள், வெற்றுடம்பாகத்தான் இருப்பார்கள், மேலே மாலை அணிவார்கள். அப்படி அணியும் போது தேன் அதில் இருந்து, அதுவும் தேன் அடையில் இருந்து தேன் சுரப்பது போல அதுல இருந்து அப்படியே சுரக்குது என்றால் அது அவ்வளவு அவனுடைய உடம்பில் படிந்து நசநசை என்று உடம்பு ஆயிருமே. அவன் உடனே குளிப்பதற்கு போக வேண்டியது இருக்கும். அப்படி உண்மையில் அப்படி இருந்திருக்காது. ஆனால் இப்படி சொல்லுவது அந்த அந்த மாலையினுடைய சிறப்புத்தன்மையை நம் கண் முன்பு காட்டுவதற்காக இப்படி சொல்லுகிறார். நன்றி. ஆமா, அடுத்த பாடல்கள் போல. இப்படி தசரதன் சொன்னவுடன் விஸ்வாமித்திரனுக்கு கோபம் வந்தது. அந்த செய்தியை உடைய பாடல்கள் எல்லாம் இந்த தொகுப்பு நூலில் வரவில்லை. அந்த கதை ஓட்டத்திற்காக நான் அந்த கதை பகுதியை சொல்கிறேன். தசரதனுக்கு, தசரதன் இப்படி சொன்னவுடன், நான் வருகிறேன், என் மகன் வேண்டாம் என்று சொன்னவுடன் விஸ்வாமித்திரனுக்கு மிக பயங்கர கோபம் உண்டாகி அவர் சபித்து விடுவாரோ என்ற அச்சம் அவையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்துவிட்டு. அப்போது வசிஷ்டர், அங்கிருக்கக்கூடிய வசிஷ்டர் தசரதனுடைய குல குருவாக இருக்கும் அந்த அவைக்களத்தில் இருக்கும் வசிஷ்டர் எழுந்து தசரதனுக்கு நம்பிக்கை ஊட்டு, தசரதா உன் மகனை நீ அனுப்புவதற்கு தயங்காதே, விஸ்வாமித்திரனுடன் அனுப்பிவை, உன் மகனுக்கு நன்மையே வந்து சேரும் என்று தசரதனுக்கு நம்பிக்கை ஊட்டும். அப்படி நம்பிக்கை ஊட்டும் பாடல்கள், நம்பிக்கை ஊட்டும் வாசகங்கள் அவன் பேசுகிறான். அப்படி பேசிய வாசகங்கள் அடங்கிய பாடல்களில் ஒரு பாடல் தான் அடுத்து வரக்கூடிய 40வது பாடல். இது வசிஷ்டர் சொல்வதாக வரக்கூடிய பாடல். பெய்யும் ஆரியால் பெருகு வெள்ளம் போய், பொய்கொள் வேலைவாய் முழுகும் ஆறு போல், ஐய நின்மகர் களவில் விஞ்சை வந்து எய்து காலம் எதிர்ந்தது என்னவே. பெய்யும் ஆரியால் பெருகு வெள்ளம் போல், பொய்கொள் வேலைவாள் வேலைவாய் முழுகும் ஆறு போல், ஐய நின்மகர் களவில் விஞ்சை வந்து எய்து காலம் என்று எதிர்த்தது. அவன் தசரதனை நோக்கி சொல்லுகிறார் அந்த வசிஷ்டர் பெருமான் சொல்லுகிறார், ஐய நின் மகருக்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் என்று எதிர்த்தது. ஐய அந்த தசரதனை நோக்கி விழிக்கின்ற வாசகம், ஐயனே நின் மகனுக்கு மகருக்கு நின் மகனுக்கு என்றார். மகருக்கு என்பது மகனுக்கு என்று பொருள். அந்த மக இப்போது நாம் அதை நடைமுறையில் மகனுக்கு என்று பயன்படுத்துவோம். இடையில் ஒரு உகரச்சாரியை போட்டு மகனுக்கு என்று நாம் சொல்வோம். அப்படி சொன்னால்தான் இந்த காலத்தில் எளிமையாக புரியக்கூடியதாக இருக்கும். அந்த உகரச்சாரியை வராமல் மகன் என்பதோடு அந்த பூ என்ற நான்காம் வேற்றுமை உருவு சேரும் போது மகர்க்கு என்று வரும். நின் மகர்க்கு என்றால் நின் மகனுக்கு. அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்த்தது. அளவில் அளவில்லாத விஞ்சை, விஞ்சை என்றால் வித்தை என்றார். வித்தை என்பதை இன்னொரு விதமாக சொல்லக்கூடிய முறைதான் விஞ்சை. விஞ்சை என்றாலும் வித்தை என்றாலும் ஒரே பொருள் தரக்கும். உன்னுடைய மகனுக்கு அளவற்ற அளவில்லாத வித்தைகள் வந்து அடைகின்ற காலம் இன்று எதிர்ந்தது, இன்று வந்து சேர்ந்து விட்டது என்னவே என்று அந்த வசிஷ்டர் சொல்லவே இந்த பாடல் அடுத்த பாடலோடு தொடர்கிறது. இது ஒரு முற்று பெறாத பாடலாக இருக்கு என்று சொல்லவே, ஐய நின்மகருக்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்ந்தது. நீ விஸ்வாமித்திரரோடு உன் மகனை அனுப்ப தயங்காதே, உன் மகனுக்கு நன்மை வரக்கூடிய காலம் வந்துவிட்டது, உன் மகனுக்கு அளவற்ற வித்தைகள் இந்த விஸ்வாமித்திரன் மூலம் வந்து சேரக்கூடிய காலம் வந்திருக்கிறது, அதனால் நீ இவரோடு உன் மகனை அனுப்பி வைக்கலாம் என்று சொல்வதற்காக இதை சொல்லுகிறார். ஐய நீ மகனுக்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்ந்தது. எதிர்ந்தது என்றால் எதிரே வந்துவிட்டது, எதிர்ந்தது எதிரே வந்துவிட்டது, பக்கத்தில் வந்துவிட்டது என்னவே என்று சொல்லவே அது அடுத்த பாடலோடு தொடரு. இப்படி ராமனுக்கு அளவற்ற வித்தைகள் ராமனிடம் வந்து சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதை ஒரு ஓமானம் மூலம் சொல்கிறார். என்ன ஓமானம் மூலம் சொல்கிறார் என்றால், பெய்யும் ஆரியால் பெருகு வெள்ளம் போய், பொய்கொள் வேலைவாய் முதுகும் ஆறு போல். பெய்யும் ஆரியால், பெய்யக்கூடிய மழையால் பெருகு வெள்ளம் போல், பெருகுகின்ற வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து போய், பொய்கொள் வேலைவாய் முதுகும் ஆறு போல். பொய்கொள் வேலை, பொய்கொள் வேலை என்றால் மிகுந்த நீர் பரப்பை உடைய, பொய் பொய்த்திருத்தல் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா. ஒன்று அதிகமாக கூட்டமாக இருந்தால் அங்கு அது மொய்த்திருக்கிறது என்று சொல்வோம். ஈக்கள் ஒரு இடத்தில் கூட்டமாக இருந்தால் ஈக்கள் மொய்த்திருக்கின்றன என்று சொல்வோம். மக்கள் ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக போய் ஏதாவது ஒரு இடத்தில் கூடிவிட்டால் மக்கள் மொய்த்து விட்டார்கள் என்று நாம் சொல்வோம். மொய்த்தல் என்றால் கூட்டம், கூடுதல் என்று அர்த்தம். மொய் என்றால் கூட்டம் என்று அர்த்தம். தண்ணீரின் பெரும் கூட்டம் தான் கடல். வேலை என்றால் இங்கு கடலை குறிக்கிறது. மொய்கொள் வேலை என்றால் தண்ணீரை மிகுதியாக பெற்றிருக்கக்கூடிய, மிகுதியை உடைய, தண்ணீரின் மிகுதியை உடைய. மொய் என்பது மிகுதியை குறிக்கும். தண்ணீரின் மிகுதியை கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய் கடலின் கடலின் இடத்து. அந்த வாய் என்பது ஏழாம் வேற்றுமை உருவாக அங்கு வரும். கடலில் என்றால் வேலை வாய் என்றால் கடலில். இந்த வாய் என்பது அந்த ஏழாம் வேற்றுமை உருவை குறிக்கும் விதமாக வந்தது. வேலை வாய் கடலில் முடுகும் ஆறு போல் வேகமாக சென்று சேரும் விதத்தை போல. ஆறு என்பது அதை நான் பல இடங்களில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த ஆறு என்பது விதம் என்ற விதத்தில் வரும். அதை அந்த வகையாக அந்த விதமாக என்று பொருள் தரக்கூடியது அந்த ஆறு. வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளம் எப்படி வேகமாக வந்து கடலில் கலந்து விடுகிறதோ அதை போல அளவற்ற வித்தைகள் வந்து ராமனோடு சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதனால் நீ தயங்காமல் இந்த விஸ்வாமித்திரரோடு உன் மகனை நீ அனுப்பலாம் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். வசிஷ்டர் தசரதனுக்கு அறிவுறுத்துகிறார். அந்த அறிவுரை பாடல் தான் இது. செய்யும் மாறியார் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகும் மாறுவோம். முடுகுதல் என்றால் விரைந்து செல்லுதல், விரைந்து செல்லுதல், விரைந்து செல்லும் அந்த விதத்தை போல. ஐயே நின் மகருக்கு அழகில் இங்கே வந்து எய்து காலம் இன்றி எதிர்வந்தது என்னவே. உன் மகனுக்கு சித்தைகள் வந்து சேரக்கூடிய காலம் வந்து சேர்ந்து விட்டது. எப்படி கடலில் எடுத்து எல்லா வெள்ளங்களும் போய் சேருகிறதோ, பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளங்கள் எல்லாம் கடலில் போய் சங்கமம் ஆகின்றதோ, அதை போல் மகனிடத்து பலவித கலைகளும் வித்தைகளும் வந்து சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதனால் இவனை விஸ்வாமித்திரனுடன் அனுப்பி வை என்று சொல்கிறான். விஸ்வாமித்திரர் இந்த ராமனுக்கு பல்வேறு வித்தைகளை கற்றுக் கொடுப்பதாகவும் பல்வேறு மந்திர உபதேசங்கள் செய்வதாகவும் நாம் கதையில் பிற்பகுதியில் படிக்கிறோம். அதை முன்னமே உணர்ந்து கொள்கிறார் வசிஷ்டர். இந்த விஸ்வாமித்திரன் ராமனுக்கு பலவித கலைகளை கற்றுக் கொடுக்க போகிறான், பலவித போர் கருவிகளை கொடுக்க போகிறான், அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் ராமனுக்கு கொடுக்க போகிறான், பலவிதமான பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்க போகிறான் என்பது வசிஷ்டருக்கு, அவர் உட்காலம் உணர்ந்த முனிவர் என்பதனால் வசிஷ்டருக்கு முன்பே தெரிந்து விடுகிறது. அதனால் அதை உட்கொண்டு இவ்வாறு சொல்கிறார். எதிர்காலத்தில் வரக்கூடியதை முன்னமே மனதுக்குள் உணர்ந்து உன் மகனுக்கு நன்மைதான் வரப்போகிறது. உன் மகன் பல்வேறு வித்தைகளை கற்கப் போகிறான், விஸ்வாமித்திரரிடமிருந்து கற்கப் போகிறான். அதனால் நீ தயங்காமல் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் உன் மகனை விஸ்வாமித்திரர் பால் கொடுத்து அனுப்பலாம். தயக்கமே வேண்டியதில்லை என்று சொல்லிதான் அந்த பாடு. சந்தேகம் விரைவாக முடுகுதல் என்ற அது பாடம் வழக்கத்தில் கூட இருக்கிறது. முடிச்சு செல்கிறான் என்று முடுக்குதல், அந்த ஆட்டு மாட்டை முடுக்குதல் என்றெல்லாம் கிராமத்தில் முடுக்குதல் என்றால் விரைவாக ஓட்டுதல் முடுக்கினான் அப்படின்னு இருக்கும். அப்ப நான் நினைச்சேன் அது வந்து சுட்டறது, என்ன கயிறை முடுக்கினான், கயிறை சுட்டறது இல்ல விரைவாக செலுத்து. வண்டியை கூட காரை முடிக்கிறான் என்று கூட சொல்வான். முடிக்கிறான் என்றால் விரைவாக செலுத்தினான். வாழை முடுக்கும், ஓடும், சீக்கிரம் ஓடும். முறுக்குதல் அது வேற, அந்த வார்த்தை வேற. வாழை முறுக்குதல் அது வேற, முறுக்குதல் வேற, முடுக்குதல் வேற. முடுக்குதல் அந்த முடுக்குதலுடைய தன்வினை தான் முடுகுது. முடுகுது இங்கு அந்த வெள்ளம் தானாகவே முடுகி செல்கிறது, விரைந்து செல்கிறது. இது தன்வினையாக வருகிறது. முடுக்குதல் என்றால் பிறவினை. நாம் போய் இன்னொன்றை முடுக்குகிறோம், அது முடுக்குதல். இது முடுகுதல், இது தானாகவே வெள்ளம் தானாகவே விரைந்து செல்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய வாளை முறுக்குதல் அது முறுக்குதல் அது வேறு, அதற்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம். அப்படி பண்ணா அந்த மாடு வந்து வேகமா போகும். ஆமா, அது அது வேகமா, அதாவது ஒரு மாடு முடுகி செல்வதற்கு அந்த வாளை முறுக்குகிறார், முறுக்குகிறார், முடுக்குவதற்கு முறுக்குகிறார். வருகிறார் அப்படி சொல்லத்தான். ஆட்டை முடுக்குவதற்கு அதனுடைய வாலை முறுக்குகிறார். அதாவது ஆமா சார், நிறைய இந்த செய்தித்தாள்ல வரும் இந்த இந்த வேலை மிகவும் தாமதமா நடக்கிறது, அவர் அமைச்சர் வந்து வேலை முடுக்கி முடுக்கி விட்டார். விட்டார். ஆமா சரியா சார், செய்தி பத்திரிகைகளில் அதை கவனிக்க உண்மைதான், அது வரும் நடைமுறையில் கூட அதை பயன்படுத்ததான். அந்த அமைச்சர் பணி மேற்பார்வை பணிகளை முடுக்கிவிட்டார், நிவாரண பணிகளை முடுக்கிவிட்டார், நிவாரண ஆமா நிவாரண பணிகள் முடுக்கி விட்டார் அப்படின்னு. ஆமா முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதுல அரிய சொற்கள் விஞ்சையன், விஞ்சை என்பது அந்த வித்தையினுடைய இன்னொரு வடிவம் தான். பொய் என்பது மிகுதி, ஒன்று மிகுதியாக இருப்பது. பொய்கொள் வேலைவாய் என்றால் கடல் என்பது என்ன? வெறும் தண்ணீர், தண்ணீர், தண்ணீர், எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருப்பது தானே கடல். தண்ணீரின் காடுதான் கடலாக இருக்கு. அதனால் அதை மொய்கொள் வேலை என்று சொல்லுது. வேலை என்ற வார்த்தையும் இங்கு ஒரு அரிய வார்த்தையாகும். வேலை என்றால் இங்கு கடலில் எதிர்ந்தது, எய்து காலம் என்று எதிர்ந்ததுன்னா அன்னைக்கு அமைந்தது அப்படின்னு மீனிங்லா? இன்று எதிர்ந்தது, எதிர்ந்தது என்றால் நல்ல காலம் எதிரே வந்துருச்சுன்னு நம்ம சொல்லுகிறோம் அல்லவா. எதிர்ந்தா. கட்சி வந்தது, எதிரே வந்துருச்சுன்னு சொல்றோம். அந்த எதிர்ந்தது என்பது எதிரே வந்து விட்டது என்ற பொருள். எய்து காலம் இன்று எதிர்ந்தது, எதிரே வந்து விட்டது. அடுத்த பாடல் போலயா? இங்க ஒரு பாடல் படிச்சிரு. படிச்சிடலாம். இப்படி வசிஷ்டர் தசரதனுக்கு நம்பிக்கை ஊட்டியவுடன், தைரியம் கொடுத்தவுடன் இவனுக்கு தசரதனுக்கு நம்பிக்கை பிறந்தது. நமது குலகுருவாகிய வசிஷ்டர் சொல்லுகிறார் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கும். அவர் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் அவர் சொல்லை தட்டாமல் நம் மகனை அனுப்பலாம் என்ற ஒரு முடிவுக்கு தசரதன் வந்து விடுகிறான். எனவே ராமனை கூப்பிட்டு வரும்படி பணியாட்களை அனுப்பி வைக்கிறான். பணியாட்கள் போய் ராமனை அழைத்து வருகிறார்கள். ராமன் வருகிறான் என்றாலே கூடவே இலக்குவனும் வருவான். இதுதான் ராம இலக்குவன், கூடவே இலக்குவனும் வருகிறான். இரண்டு பேரும் வந்து தசரதை தச ஐயா தசரதனை நோக்கி, தந்தையே என்ன பணி எங்களுக்கு இடப்போகிறீர்கள் என்று அவன் முன்பு பணிந்து நிற்கிறார்கள். அப்போது தசரதன் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பது சொல், நீங்கள் இந்த முனிவரோடு செல்ல வேண்டும், நீங்கள் என்று நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுவது ராமனைத்தான் சொல்கிறான். நீ செல்ல வேண்டும், ராமனை சொல்லும் போதே இலக்குவனும் கூட செல்வான் என்று தசரதனுக்கும் தெரியும். அதனால் அவர்கள் இருவரும் செல்வார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும், கூட செல்வார்கள். அது விஸ்வாமித்திரருக்கும் தெரியும், ராமனை கூட ராமனை அழைக்கிறோம் என்றால் கூட இலக்குவனும் தானாக வருவான், நிழலாக தொடர்ந்து வருவான் என்று விஸ்வாமித்திரருக்கும் தெரியும். அது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மை என்பதனால் அவர்கள் இருவரும் செல்வார்கள் என்று அங்கு எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. தசரதன் மகனை நோக்கி சொல்லுகிறான், இப்படியாக செல்ல வேண்டும். சென்று வேள்வியை அழிப்பதற்கு அரக்கர்கள் வந்தால் அவர்களை அழித்து இந்த முனிவருடைய வேள்வியை நீ காக்க வேண்டும் சொன்னவுடன் அந்த பணியை தன்னுடைய சிரமேர் ஏற்றுக்கொண்டு ராமன் உடனே காடு செல்வதற்கு ஆயத்தமாகி அதற்குரிய ஆடையை தரிக்கும். அரண்மனையில் இருக்கும் போது அந்த ராஜரீக ஆடைகள் தரிக்கிறார், பட்டாடை, அந்த அலங்காரங்கள் இவையெல்லாம் இருக்கும். அந்த அரண்மனையில் இருப்பதற்குரிய அலங்காரங்கள் இப்போது காட்டிற்கு போகிறார்கள். அங்கு போர் நடக்க இருக்கிறது. அப்படியானால் அந்த போர்க்கோளம் பூண்டுதான் இவர்கள் போவார்கள். அந்த அரக்கர்கள் எதிரே வந்து இவர்களை எதிர்த்து சண்டையிடுவார்கள். அப்போது இவர்களும் பதிலுக்கு அவர்களோடு சண்டையிட தான் போகிறார்கள். அப்படியானால் போர்க்கோளம் தரித்து தான் செல்ல வேண்டும். அதனால் ராமன் போர்க்கோளம் தரிக்கிறான், இட்ட சன்னத்தனாக அவன் கிளம்புகிறான். அந்த தன்மையைத்தான் ராமன் அப்படி போர்க்கோளம் தரித்த அந்த செய்தியைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. இந்த 40வது பாடல், 41வது பாடல் சொல்கிறது. வென்றி வாழ் புடை விசித்து மெய்மை போல் என்றும் தெய்வுரா தூணி யாத்திரு துன்புபோன் உயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கி. இந்த அந்த உலகம் தாங்கினான் என்பது ராமனை குறிக்கக்கூடிய சொற்றொடர். உலகம் தாங்கினான் என்பது திருமாலை குறிக்கும். திருமாலினுடைய அம்சமாக ராமன் புரி பிறந்திருப்பதனால், ராமன் அவதரித்திருப்பதனால் இங்கு ராமனை குறிக்கும். உலகம் தாங்கினான் என்றால் உலகை காப்பவன், உலகை பாதுகாத்து கொண்டிருப்பவனாகிய திருமால் என்றார். தாங்குதல் என்றால் பாதுகாப்பு. அது நடைமுறையில் நாம் இப்போது கூட சில நேரங்களில் சொல்லுகிறோம், சொல்லக்கூடிய ஒரு வாசகம். தாங்குதல் என்றால் பாதுகாத்தல் என்ற பொருளில் சில நேரங்களில் பயன்படுத்தும். அவளை அவனை வைத்து அவள் அப்படியே தாங்குகிறான், தாங்கு தாங்கு என்று தாங்குகிறான் என்று அவ்வளவு தூரம் அவரை போற்றி பராமரிக்கிறான், பாதுகாக்கிறான் என்றெல்லாம் அர்த்தம். கிராமப்புறத்தில் அந்த வாசகம் சொல்வதை அவன் தன்னுடைய மனைவியை அவ்வளவு தாங்கு தாங்கு என்று தாங்குகிறான் சொல்லுவார். அவ்வளவு போற்றி பராமரிக்கிறான், அவ்வளவு தூரம் அவளை தாக்கிறான் என்று பொருள் துணிக்கும் விதமாக அவ்வாறு பயன்படும். தாங்குதல் என்றால் தாங்கி பாதுகாப்பு, அதாவது அது அந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது, அது ஒரே இடத்தில் மையத்தில் இருந்து அந்த மையத்தை விட்டு விலகாமல் சுற்றுவதற்கு காரணம் எல்லாம் ஏதோ ஒரு இறை சக்தி தான். அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருப்பவன் தான் அந்த விஷ்ணு. அந்த விஷ்ணு தான் எல்லாவற்றையும் அந்தந்த உலகங்கள் அந்தந்த இடத்தில் சுற்றி வரும்படி செய்கிறான். அவை கொஞ்சம் இடமாறி போய் ஒன்றில் கொண்டு மோதி அங்கே ஒரு கலைபரம் நடந்து விட்டால் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு எல்லா உலகங்களும் வெடித்து சிதறி சிதறிவிட கூறும். அவையெல்லாம் அப்படி ஆகாமல் அந்தந்த இடத்தை விட்டு அந்தந்த சுற்றுப்பாதையை விட்டு விலகி போகாமல் செய்யக்கூடியவன், தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அந்த காக்கும் கடவுளாகி விஷ்ணு. அதனால் அவனுக்கு உலகம் தாங்கினார் என்ற சொற்றொடரில் நம்பர் அந்த விஷ்ணுவை குறிக்கிறார். விஷ்ணு உலகம் தாங்கினான் என்று குறிக்கப்படுகிறார். அந்த விஷ்ணுவின் அம்சமாகிய ராமன் இங்கு அந்த உலகம் தாங்கினான் என்ற சொற்றொடருக்குள் அடங்கிவிடும். அப்படிப்பட்ட ராமன், விஷ்ணுவின் அவதாரமாகிய ராமன், வென்றி வாழ் குடை விசித்து. வென்றி வாழ் என்றால் வெற்றி வாழ் என்றார். வெற்றி என்ற சொல் வெளித்தல் விகாரமாகி வெற்றி என்று வந்தது. அது பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள். வெளித்தல் விகாரம், வழித்தல் விகாரம் எல்லாம் வரும். இது நாம் திருக்குறள் முதற்கொண்டு பல இலக்கியங்களில் காணக்கூடிய ஒன்றுதான். இது புலவர்களுக்கே வழங்கப்பட்ட தனி உரிமம், அவர்கள் பயன்படுத்தலாம் இப்படி. ஆனால் நாம் உரைநடையில் அப்படி பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இல்லை. வென்றி வெற்றியை வென்றி என்றெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இல்லை, அல்லது நடைமுறையில் பேசக்கூடிய வழக்கமும் பொதுவாக இல்லை. ஆனால் சிலர் உரைநடையில் கொஞ்சம் இலக்கிய தரமாக எழுத வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படி வெளித்தல் விகாரம் அழித்தல் விகாரம் எல்லாம் பயன்படுத்தி எழுதக்கூடியவர்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்போது பொதுவாக அப்படி எழுதக்கூடிய வழக்கம் இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம். இங்கு அந்த கவிஞர்களுக்கு புலவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த தனி சலுகையை பயன்படுத்தி கொண்டு வெற்றி என்பதை வென்றி என்று கம்பர் பயன்படுத்துகிறார். ஏன் வெற்றியை வென்றியாக பயன்படுத்துகிறார் என்றால் எல்லாம் எதுகை மோனைக்காகத்தான். அடுத்து என்று, குன்று, உன்று என்றெல்லாம் வருகிறது. அதற்கேற்றபடி வென்றி என்று பயன்படுத்துகிறார். வெற்றி என்று அங்கு அவர் போட்டிருந்தால் அந்த எதுகை பொருந்தாமல் போய்விடும். அதனால் எதுகைக்கு ஏற்றபடி வென்றி என்று வரும். வெற்றி வாழ் புடை விசித்து. புடை என்ற வார்த்தையை நான் இப்போதுதான் சற்று முன்புதான் பார்த்தோம். புடை என்றால் பக்கம் என்றார். வெற்றி வாழ், வெற்றி பொருந்திய வாழாயுதத்தை பக்கத்தில் விசித்தல் விசித்தல் என்றால் கட்டுதல் என்றார். பக்கத்தில் கட்டி, பக்கம் என்றால் அந்த இடையின் பக்கத்தில் கட்டி. நமது இந்திய மரபு என்னவென்றால் வாழை பெரும்பாலும் இடைப்பகுதியில் தான் கட்டி வைத்திருப்பார். அதனால் புடை விசித் பக்கத்தில் கட்டு. வெளிநாட்டு திரைப்படங்களை எல்லாம் நாம் பார்த்தால் அரசர் காலத்து படங்கள், அந்த காலத்து அரசர்கள் குறித்த வெளிநாட்டு படங்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் பெரும்பாலும் வாளை முதுகு முதுகு பக்கம் வைத்திருந்தார். முதுகில் இருந்து வாளை உறிஞ்சி சண்டையிடுவதாக நாம் சில திரைப்படங்களில் பார்க்க. ஆக அந்த வாளை கட்டுவதில் கூட மேலை நாட்டுக்கும் கீழே நாட்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கும். இங்கே ராமன் இடைப்பகுதியில் வாளை வாளை விசித்து புதை விசித்து பக்கத்தில் விசித்து, அதாவது இடைப்பக்கத்தில் அதை கட்டி, மெய்மை போல் என்றும் தேய்வுரா தூணி ஆத்து. தூணி என்பது அந்த அம்புகள் போட்டு வைக்கக்கூடிய குட்டிலை குறிக்கும். அதை தமிழில் குட்டி என்று சொல்வார்கள், அம்பு குட்டி, அம்பரா தூணி என்று சொல்வார். அம்பு அரா தூணி, அம்புகள் குறையவே குறையாது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தூணி அது எப்படி அப்படி எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் என்றால், அந்த காலத்தில் போர் என்பது கொஞ்சம் மந்திர வித்தைகளோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அம்பரா தூணி ஒரு குருவை போல இருக்கும் அந்த அம்பரா தூணி என்பது, அதில் எத்தனை அம்புகளை வைத்திருக்க முடியும்? கொஞ்சம் ஒரு என்றால் ஒரு 25-50 அம்புகள் வைத்திருக்கும், 50 அம்புகள் அல்லது 100 அம்புகள் வைத்திருக்கும். ஒரு 100 பேர் மீது பாணம் செலுத்திய பிறகு அம்பரா துணி காலியாகிவிடும். ஆனால் இங்கு கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், மெய்மை போல் என்றும் தேய்வுரா தூணி என்று சொல்கிறார். மெய்மை, மெய்மை என்றால் உண்மை, உண்மை என்றைக்கும் குறைவுபடாது, உண்மை என்றைக்கும் உண்மையாகவே இருக்கும். அது தேய்வதோ குறைவதோ உண்மையினுடைய வேலை அல்ல. உண்மை தேய்ந்தது என்றால் அது குறைந்தது என்றால் அது உண்மையே அல்ல. உண்மை எது தேயாமல் குறையாமல் என்றைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறதோ அதுதான் உண்மை. அது தேய்வதாகவோ அல்லது குறைவதாகவோ அல்லது குறைந்து அழிவதாகவோ இருந்தால் அது உண்மையாக இருக்கும். இந்த அம்பரா தூணியில் உள்ள அம்புகள் என்றைக்கும் குறையாது என்பதற்கு ஒரு உபமானத்தை சொல்கிறார் கம்பர். எப்படி உண்மை ஒரு நாளும் தேயாமல் குறையாமல் இருக்கிறதோ அதை போல அந்த அம்பரா தூணிகளும் குறையாமல் இருந்தது, அம்புகள் குறையாமல் இருந்தன அந்த அம்பரா தூணியில். அது எடுக்க எடுக்க குறையாத தன்மை உடையதாக இருந்தது என்று சொல்கிறார். அது எப்படி குறையாத தன்மையுடையதாக இருக்க முடியும் வேண்டுமென்றால், ஒரு 100 அம்புகள் இருக்கலாம், அதை எடுத்து எடுத்து பிரயோகிக்கும் போது குறையத்தானே செய்யும், குறைந்து காலியாகத்தானே செய்யும் என்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த காலத்தில் நாம் இலக்கியங்களில் அல்லது புராணங்களில் நடந்த சண்டைகளை எல்லாம் பார்க்கும்போது, அந்த சண்டைகள் வெறுமனே ஆயுதங்களை பயன்படுத்தி செய்த சண்டைகளாக மட்டும் இல்லை, மந்திர வித்தைகளையும் செய்து மந்திர வித்தைகளையும் பயன்படுத்தி செய்த சண்டைகளாக நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த மந்திரம் உச்சரிக்கப்பட்டு அந்த தூணியில் எடுக்க எடுக்க அம்புகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும்படியாக அந்த தூணிகள் இருந்தன, அந்த அம்பரா தூணிகள் இருந்தன என்பதாக நாம் புராணங்களில் பார்க்கிறோம். அப்படியாக அப்படிப்பட்ட இரண்டு அம்பரா தூணிகளை தன்னுடைய இரண்டு தோள்களிலும் ராமன் கட்டி கொண்டான். இரு குண்டு போன்றுயர் தோளில், அந்த இரு குண்டு போல் போன்றுயர் தோளில் இரண்டு அம்பரா தூணிகளை அவன் கட்டிக்கொண்டான். அது முன்பு அதை சேர்த்துக் கொள்ளுங்கள். மெய்மை போல் என்றும் தேய்வுரா தூணி ஆற்று, இரு குண்டு போல் உயர் தோளில் மெய்மை போல் என்றும் தேய்வுரா தூணி ஆற்று. இரண்டு குண்டுகளைப் போல உயர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய அந்த தோள்களில் உண்மையைப் போல என்றைக்கும் குறையாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அம்புகளை இடைவிடாமல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பு குட்டில்களை கட்டிக்கொண்டு, யாத்தல் என்பதும் விசித்தல் என்பதும் கட்டுதல் என்ற பொருளில் இங்கு வந்திருக்கு. யாத்து என்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கோம். யாத்தல், இந்த உடம்பு யாக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. எதனால் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், எலும்புகளாலும் நரம்புகளாலும் சதையாலும் இரத்தத்தாலும் இந்த உடம்பு கட்டப்பட்டு இருப்பதனால்தான் இந்த உடம்புக்கு யாக்கை என்ற ஒரு சொல் வருகிறது. அதே போல செய்யுளுக்கு யாப்பு என்ற ஒரு சொல் முழக்கத்தில் இருக்கு. செய்யுளை குறிக்கக்கூடிய சொல் அது. எதுகைகளாலும் பூனைகளாலும் தழைகளாலும் சொற்களாலும் அசைகளாலும் கட்டப்படுகிறது. அந்த செய்யுள் கட்டப்படுவதனால் அதற்கு யாப்பு என்ற யாத்தல் என்பதற்கு கட்டுதல் என்ற பொருள் உண்டு. இங்கு தூணியை அவன் யாக்கிறான், கட்டுகிறான் தன்னுடைய அந்த தோள்களில் ஒரு தூணியை கட்டுகிறான், இரண்டு தூணிகளை கட்டுகிறான் என்ற செய்தி இங்கு இல்லை, இரண்டை கட்டுகிறான் என்று வரவில்லை. ஆனால் இரண்டு தோள்களில் யாத்தி என்று வருவதால் இரண்டு தூணிகளை அவன் கட்டினான் என்று நாம் எடுத்தோம். வால்மீகி ராமாயணத்தில் அவன் இரண்டு தூணிகளை கட்டினான் என்று வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் இரண்டு தூணிகளை இரண்டு தோள்களில் கட்டியிருக்கிறான். அவை அவனுடைய தலைக்கு சமமான உயரத்துடன் அந்த தூணிகள் இருக்கின்றன. அந்த அம்பரா தூணிகள் அவனுடைய தலைக்கு சமமான உயரத்துடன் அப்படி தோள்களில் கட்டப்பட்ட அந்த தூணிகள். அப்படி இந்த பக்கம் ஒரு தூணி, இந்த பக்கம் ஒரு தூணி கட்டப்பட்டதனால் மூன்று தலைகளை உடைய நாகத்தை போல ராமன் காட்சி அளித்தான் என்று வால்மீகி ஒரு உபமானத்தை சொல்கிறார். இரண்டு பக்கமும் இரண்டு தூணிகள், தலைக்கு இணையாக கட்டப்பட்ட ராமனுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்றால் மூன்று தலைகளை உடைய நாகத்தின் தோற்றம் உடையதாக இருந்தது என்று வால்மீகி சொல்வார். அந்த மாதிரியான ஓமானத்தை இங்கு கம்பர் பயன்படுத்தவில்லை. ஆனால் இரண்டு தூணிகளை அவன் கட்டினான் என்று மறைமுகமாக சொல்லுகிறான். என்னவென்றால் இரு குன்று போன்று உயர் தோழில் தூணி யாத்து என்று சொல்வார். இரண்டு தோள்களில் அவன் தூணியை கட்டுகிறான் என்று சொல்லும் போதே இந்த தோளில் ஒன்று அந்த தோளில் ஒன்று என்று இரண்டு அம்பு புட்டில்களை அவன் கட்டிக்கொண்டான் என்று நமக்கு அர்த்தம் விளங்கி வருகிறது. அடுத்து சொல்கிறார், கொற்ற வில் ஒன்று தாங்கினான், ஒரு வில்லையும் அவன் தாங்கி அதை கொற்ற வில் என்று சொல்கிறார். எப்படி வாள் என்பதை வெஞ்சி வாள் என்று சொன்னாரோ அதே போல் வில் என்பதை கொற்ற வில் என்று சொல்கிறார். கொற்றம் என்றாலும் வெற்றி என்றாலும் ஒரே பொருள், வாள் வெற்றி வாள் என்று சொல்லப்படுகிறது, வில் கொற்ற வில் வில் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டுக்கும் பொருள் ஒன்றுதான், கொற்றம் என்றாலும் வெற்றி என்றாலும் ஒன்று. வெற்றி பொருந்திய வீல் ஒன்றை கைகளில் தாங்கிக் கொண்டு அவன் யுத்தகோலம் பூண்டு விஸ்வாமித்திரருடன் செல்ல ஆயத்தமாகினான் என்று இந்த பாறையில் சொல்கிறான். ஒன்று தாங்கினான், ஒற்றவில் ஒன்று தாங்கினான், உலகம் தாங்கினான் என்று சொல்வது ஒரு நயம். உலகத்தையெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய விஷ்ணுவின் அவதாரமாகிய அவன் இப்போது ஒரு வில்லை தாங்குகிறான். இது என்ன பிரமாதம் அவனுக்கு? ஒரு உலகத்தையே தாங்கி காக்கக்கூடியவன் அவன், அவனுக்கு ஒரு வில்லை தாங்கி கொண்டு போவதா பெரிய விஷயம் என்பது துணிக்கும் விதமாக அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார் கம்பர். ஒற்றவீர் ஒன்று தாங்கினான், உலகம் தாங்கி சொல்லு. இப்படியாக ராமன் யுத்த சன்னத்தனாக போர்க்குணம் பூண்டு விஸ்வாமித்திரருடன் கிளப்புகிறான் என்று இந்த பாட்டில் சொல்லு. இதுதான் இந்த பாடலின் பொருள். இதில் சந்தேகங்கள் அதில் தேய் உரா என்பது, தேய் உரா தூணி என்பது இல்ல வெற்றி பெற்றவர் அர்த்தம், கொற்றவன் கொற்றவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வெற்றி பெறுபவர்னு வருமா இல்ல அரசர் அப்படின்னு வருமா? கொற்றவன் என்பது அரசன் என்ற பொருளில் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு, ஏனென்றால் இப்ப அரசனுக்கு கொற்றவன் என்று ஏன் பெயர் வருகிறது என்றால் அவன் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறான். பல்வேறு போர்க்களத்தில் ஈடுபட்டு பகைவர்களை வென்று வரக்கூடியவனாக அவன் இருப்பதனால் அரசனை குறிப்பதற்கு கொற்றவன் என்று சொல்லாட்சி வருகிறது. ஆனால் அது பொதுவாக வெற்றி பெறாத அரசனையும் கொற்றவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது வழக்குக்கு வந்துவிட்டது. அது காலப்போக்கில் வரக்கூடியதுதான். முதலில் வெற்றி பெற்றவனை மட்டும் கொற்றவன் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உருவாகி பிறகு அரசர்கள் எல்லோரையுமே கொற்றவன் என்று சொல்லக்கூடிய, தோல்வி அடைந்த அரசனை கூட அல்லது எந்த வெற்றியும் பெறாத அரசனை கூட கொற்றவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம், பொது வழக்கம் வந்து அது காலப்போக்கில் வந்து இல்ல. தேய் உரா தூணி என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச சொல்றது. தேய் உராத, தேய் உராத என்பது தேய் உரா தூணி. சில அரிய வார்த்தைகள் எதுவென்று பார்த்தால் அந்த விசித்தல், விசித்தல் என்றால் கட்டு, யாத்தல் அது நாம் ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான், அதுவும் கட்டுதல் என்ற பொருள். வெற்றி வெற்றி என்பதுதான் வெற்றி என்பது குற்றம் அதுவும் வெற்றியை கொடுக்கும். எளிமையான பாடல். வெற்றி வாழ்வுரை விசித்து மெய்மை போல் என்றும் தெய்வுரார் தூணி யாத்திரு துயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கி. சந்தேகம் இல்லை ஆக்சுவலி.